ശ്രീമാധവാൻവയസുധാമ്പതിപൂർണചന്ദ്രം ശ്രീശ്രീനിവാസഗുരുവര്യകൃപാർത്തചക്രം ശ്രീനവ്യരംഗയതിവര്യകൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദലക്ഷ്മണദേശികേന്ദ്രം ഭാരദ്വാജം ഷടാരിം ശുഭഗുണാൻ പണ്ഡിതേന്ദ്രം വജേഹം സൂനും നാരായണശ്രീസ്കാരമാദ്യഗ്രന്ഥാൻ വീരഹൃദ്ഭീഷടാരേ നസ്തബാരം സിംഹേ വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാർത്ഥബോധം തത്പാദയുഗ്മസരസീർഹബൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മകൃതപൂരിപരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രുത്യന്തരാമാനുജയധിനൃപതേഃ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമശ്രീവാസരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ജ്ഞാനവാർത്തിം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയമുനികൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർഗിഹ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി. പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഗിണ്ണാതു മാമഹം പ്രസാദയതി യത് സൂക്തിഃ സ്വാധീനപദികാം ശ്രുതിം. ഓം ഭൂഃ ഓം ഭുവഃ ഓഘും സുവഃ ഓം മഹഃ ഓം ജനഃ ഓം തപഃ ഓഘും സത്യം ഓം തത്സവിതുർവരേണ്യം ഭർഗോ ദേവസ്യ ധീമഹി ധിയോ യോ ന പ്രചോദയാത്. ഓം ആപഃ ജ്യോതിരസഃ അമൃതം ബ്രഹ്മ ഭൂർഭുവഃ സുവരോം. ഇപ്പടി സപ്ത വ്യാഹൃതികൾ പ്രണവത്തോട് തനിത്തനിയ, അതുക്കപ്പുറം ഗായത്രി മന്ത്രം, അതുക്കപ്പുറം ഗായത്രി ശിരസുങ്കിறதான മന്ത്രം, இப்படி மூன்று மந்திரங்கள் சேர்ந்தது பிராணாயாமம்னு சொல்லப்படுறது. சவ்யாஹ்ருதிம் சப்ரணவாம் காயத்ரீம் சிரசாசஹ த்ரிபடே த்யஜத பிராணஹ பிராணாயாம சவுச்சதேன்னு சாஸ்திரம் சொல்லித்து, அதாவது சப்த வியாகிருதிகளோடும் பிரணவத்தோடும் சிரசுடன் கூடியதான காயத்ரியை மூச்சை அடக்கிக் கொண்டு மூன்று தரவை சொல்லுவது பிராணாயாமம்னு சொல்லப்படுறது அப்படின்னு பிராணாயாமத்தினுடைய அந்த லட்சணமானது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டது. இதனுடைய பெருமை, இந்த பிராணாயாமத்தினுடைய பெருமை சொல்லத்தரம். உதாரணத்துக்கு சொல்ல பார்க்கலாம். எவன் ஒருவன் தன்னுடைய பிராணனை அடக்கி இந்த பூகுலேந்து சத்தியம் வரைக்கும் உள்ளதான ஏழு வியாகிருதிகளையும் நினைக்கிறானோ அவன் இந்த ஏழு உலகங்களும் அவன் உபாசிக்கிறான். இந்த உலகங்களிலெல்லாம் சஞ்சரிக்கக்கூடியதான ஒரு சக்தியும் அவனுக்கு ஏற்படுகிறது. 16 அக்ஷரம் கொண்ட காயத்ரியின் சிரசானது வேதத்தை தன்னுள்ளே கொண்டதாக பெரியவர்கள் கூறுவார்கள். அத ஒரு தடவை சொன்னா கூட பிராமணன் சம்சார பாபத்திலிருந்து விடுபடுகிறான்னு அந்த யாஜ்ஞவல்க்கியர் உபாசிதம் பவேத்தேன விஸ்வம்புவன சப்தகம் சர்வேஷு சைவ லோகேஷு க்ரமாசாரஸ்ய ஜாயதே ஷோடசாக்ஷரகம் ப்ரஹ்மதாயத்யாஸ்து சிரஸ்மிருதம் சகிருதாவர்த்தயன்மர்த்தா சம்சாராத விமுச்சதேன்னு சொன்னார். விதினா சாஸ்திர கிருஷ்டேன பிராணாயாமன் சமாசரே யதுபஸ்தக்ருதம் பாபம் பத்யாம் வாயத் கிருதம் பவேத் பாஹுப்யாம் மனசா வாசா ஸ்தோத்ரத்வக்ரான சக்ஷுஷா சக்ஷுஷா. இப்படி போதாயன ஸ்மிருதியிலே சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட விதி பிரகாரம் எவன் ஒருவன் பிராணாயாமத்தை பண்றானோ அவனுக்கு உபஸ்தத்தினாலும் கால்களாலும் கைகளாலும் மனசு வாக்கு காது தோல் தொக்குன்னு சொல்றமே அந்த தோல் மூக்கு கண் இவற்றாலே யாதொரு பாபங்களை அவன் பண்ணினானோ அந்த பாபங்களானது இந்த பிராணாயாமத்தினால் அழிந்து போகிறதுன்னு போதாயனர் சொல்றார். இதையே வேறு விதமா யமஸ்மிருதி சொல்லிச்சு. தச பிரணவ சம்யுக்தைஹி பிராணாயாமைச்ச சதுர்தசைஹி முச்சதே பிரம்மஹத்யாஹ மாசாச்சைவோபபாதகைஹி சவ்யாஹ்ருதிம் சப்ரணவாம் காயத்ரீம் சிரசா சஹ யே ஜபந்தி சதா தேஷாம் நபயம் வித்யதே க்வசித். பத்து பிரணவங்களோடே கூடியதான பிராணாயாமம் ஒரு பதினாலு ஆவிருத்திய ஒரு மாசம் அனுஷ்டிச்சான்னா அவன் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபடுறான். அந்த வியாகிருதிகள் பிரணவம் சிரசு ஆகிய இவற்றோடு கூடிய காயத்ரியை யார் எப்போதும் ஜபிக்கிறாரோ அவளுக்கு எங்கேயும் பயங்கரதே கிடையாது. பிராணாயாமாந்தாரயேத்ரீன் யதாவிதி சமாஹிதா அஹோராத்ர கிருதம் பாபம் தக்ஷணாதேவ நஸ்யதி. மனசாந்தியுடன் கூடியவனாய் எவனொருவன் மூன்று பிராணாயாமங்களை செய்கின்றானோ அவனுக்கு இரவிலும் பகலிலும் செய்த பாபங்கள் அவன் அந்த பிராணாயாமத்தை பண்ணுகின்ற க்ஷணமே புசுங்கி போயிடுறது அப்படின்னு சௌனகருடைய திருவாக்கு. பிராணாயாமா பிராமணஸ்ய த்ரயோ விதிவத்கிருதாஹ வியாகிருதி பிரணவைர்யுக்த விஞ்ஞேயம் பரமம் தபஹ தத்யந்தே ஜானமானானாம் தாதூனாம் ஹியதாமலாஹ ததிந்திரியாணாம் தஹந்தே தோஷா பிராணஸ்ய நிக்ரஹாத். அதாவது வியாகிருதி பிரணவம் இவற்றுடன் கூடிய மூன்று பிராணாயாமங்களும் விதிப்படி அனுஷ்டிக்கப்பட்டால் அவை பிராமணர்களுக்கு அதுதான் மேலான தபஸ்ன்னு நாம தெரிஞ்சுக்கணும். நெருப்பிலே போட்டு ஊதி சுடப்பட்ட அளவிலே தங்கம் வெள்ளி முதலிய தாதுக்கள் எப்படி தங்களுடைய மலங்களான அழுக்குகளை நீக்கிக் கொள்றதோ அதே மாதிரி இந்த பிராணாயாமம் யாரொத்தம் பண்றானோ அவனுடைய இந்திரியத்தினாலே பண்ணப்பட்ட தோஷங்களெல்லாம் எரிக்கப்படுகின்றன. இந்த வியாகிருதி பிரணவங்களுடன் கூடியவை தினந்தோறும் செய்யப்படுபவையான 16 பிராணாயாமங்கள். அப்படி பண்ணா அந்த கர்ப்பத்தை ஒருத்தன் கலச்சான் பாருங்கோ, அவனை கூட ஒரே மாசத்துல அவனே பரிசுத்தமாக்கிறதுன்னு மனுஷன். பிராணாயாமத்ரயம் கிருத்வா சூரியோஸ்தயதம் பிரதி நிர்மலா ஸ்வர்கமாயாந்தி சந்த சுகிருதினோயதா. சூரியன் உதிக்கும்போது, அதாவது சந்தியா காலத்தில பிராத சந்தையிலே 3 பிராணாயாமங்களை எவனொருத்தன் பண்றானோ அவனுக்கு நற்காரியங்கள் பலவற்றை செய்த பெரியோர்களைப் போன்றே இவனும் தோஷமற்றவனாக ஆகுவதோடு மட்டுமல்லாமல் சொர்க்கத்தையும் அடைகின்றான் என்று யோக யாஜ்ஞவல்ய ஸ்மிருதி தெளிவா சொல்லியிருக்கு. நாசிகோத்கிருஷ்ட உச்சுவாசோ பாதபூரக உச்சதே கும்பகோ நிச்சலஸ்வாசோ முச்சியமானஸ்துரேஷகா. பிராணாயாமங்கிறது மூச்ச முதல்ல வெளியில விட்டு திருப்பி உள்ள இழுத்து அப்புறம் அதை அப்படியே நெஞ்சிலே நிறுத்தி அதுக்கப்புறம் வெளியில விடுறது. இந்த 4 பண்ணாதானே அது அதுக்கு என்ன சொல்றது. இந்த கும்பகம்ங்கிறது நாம காத்த மூச்சை அடக்கிண்டு வெளியில விடாம வச்சிருக்கோமே அதுக்கு கும்பகம்னு பேரு. காத்த அதுக்கு முன்னால இழுக்கிறோம் பாருங்க உள்ள, அதுக்கு பூரகம்னு பேரு. அப்புறம் வெளியால் வெளியில விடுறமே அதுக்கு ரேச்சகம்னு பேரு. இப்படி பிராணாயாமம் பண்ணாக்க அவனுக்கு நிச்சயம் சரீர ஆரோக்கியம் ஏற்படுறது. இதத்தான் இப்போ இந்த யோகா கிளாஸ்ன்னு போயிட்டு அதுல கத்துக்கிட்டு வராட இந்த பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்தை தான் அந்த யோகமும் ரொம்ப ஒசர்வா சொல்லிருக்கு. இப்படி இந்த பூஹு புவஹா சத்தியம்ங்கிற வரைக்கும் இருக்கிறதான ஒவ்வொரு அண்டத்திலும் உள்ள 14 லோகங்களில் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனாலோகம் தபோலோகம் சத்தியலோகம் என்பவை மேலுள்ள 7 லோகங்களாக சாஸ்திரங்களால் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஓங்காரமானது பகவத் வாசகம் என்பது ஸ்மிருதி ஸ்ருதி இதிகாச புராணங்களிலே சுப்ரசித்தம். யப்புனரேகம் த்ரிமாத்ரைணைவ ஓமித்யதேனைவ அக்ஷரேண பரம் புருஷம் அபித்யாயீதன்னு சொல்லிட்டு, அதாவது 3 மாத்திர உச்சரிப்போட இந்த ஓங்கிறதான பிரணவத்தை எவன் அதன் மூலமாக பரமபுருஷனை தியானிக்கிறானோ அப்படின்னு முண்டகோபனிஷத்திலையும் சதுர்த்திய மாத்திர புருஷ ஸ்வத்யான்னு அதர்வசிகையிலையும் சொல்லிச்சு. இப்போ பிரணவங்கிறது 3 மாத்திரையா 4 மாத்திரையான்னா அது 3.5 மாத்திரைன்னு சொல்லணும். ஏன்னா பிரணவத்தை 3.5 மாத்திரை உள்ளட வாங்கினர் பெரியாழ்வார். அதனால அது 3 மாத்திரை, அதுக்கப்புறம் அந்த நீட்டிக்கிறோம் பாருங்க அதுக்கு ஒரு 1.5 மாத்திரை, அதனால அது 3.5 மாத்திரை வச்சுக்கணும். எத்வேதாதரௌ ஸ்வர ப்ரோக்தோ வேதாந்தேஷ பிரதிஷ்டிதா தஸ்ய பிரகிருதீனஸ்ய யப்பரஸ்ய மகேஸ்வரஹான். வேதத்தில முதன் முதல் முதல்லேயும் அப்புறம் முடிவிலேயும் எந்த ஒரு ஓங்கிற சுரமானது உச்சரிக்கப்படுறதோ தனக்கு காரணமான அகாரத்திலே ஒடுங்கின அந்த பிரணவமாகிய ஓங்காரத்திற்கு எவன் ஒருவன் அர்த்தமாகின்றானோ, பொருளாக நிற்கின்றானோ, அவனே எம்பெருமான், அவனே மகேஸ்வரன், அவனே ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு நாம பார்த்தோம். ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன் யப்ரயாதி ஜஜந்தேகம் யசயாதி பரமாம் கதின்னு பகவான் 8வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகமா பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றான். அதாவது பிரம்மவாச்சகமான இந்த ஓங்காரத்தை சொல்லிக்கொண்டு எவன் ஒருவன் என்னை நினைத்து தன்னுடைய தேகத்தை விடுகிறானோ அவனுக்கு மேலான கதியான பரமபதத்தை கொடுக்கிறேன்னு பகவான் கீதையில் சொல்றான். ஓமித்யேவம் சதா விப்ரா படத்வம் வியாத கேசவம். ஏ பிராமணாலே, எப்போதும் பிரணவத்தை கூன்னு சொல்லின்றுங்கோ, அதற்கு பொருளான அந்த எம்பெருமான் கேசவனையே மனத்தினாலே எப்போதும் தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு ஹரிவம்சத்தில சாக்ஷாத் ருத்ர பகவானே சொல்றான். அப்படி க்ளேஷ கர்ம விபாகாசக அபராமிருஷ்டா புருஷ விசேஷ ஈஸ்வரா தஸ்ய வாசக பிரணவா. துக்கம் அந்த கர்மத்தினாலே உண்டாகின்றதான ஒரு பலன், அதனுடைய வாசனை, இவைகளாலே தொடப்படாத புருஷன் ஈஸ்வரன், அவனுக்கு வாசகம் பிரணவம் அப்படின்னு பாதாஞ்சல யோக சூத்திரத்தில் சொல்றா. ஓங்காரத்தையும் லோகங்களிலே ஒன்னொன்னையும் சேர்த்து பிடிக்கிறான். ஓம் பூஹு ஓம் பூஹான்னு ஒரு லோகம், அதுக்கு முன்னால ஒரு ஓங்காரத்தோட சேர்த்து அந்த 7 லோகத்துல ஒவ்வொரு லோகமா படிக்கிறது எதுக்குன்னா, ஓங்கார வாசியனான பகவானே பூலோகம் முதலிய 7 லோகங்களுக்கும் அந்தர்யாமியாயிருக்கிறான் என்பதை தெரிவிப்பதற்காக. இப்போ எல்லாம் ஒரே வேற்றுமையில வந்திருக்கிறதான சப்தங்கள், அதனால இந்த வேதாந்திகள் அதை வச்சுண்டு என்ன உண்மையை சொல்றான்னா, அவன் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறதை இது சொல்றது அப்படின்னு சொல்றான். சர்வம் சமாப்னோஷி ததோசி சர்வஹா அப்படின்னு எல்லாவற்றையும் அவன் வியாபிச்சுருக்கிறதுனாலே அவனே எல்லாமும் ஆகிறான் அப்படின்னு அர்ஜுனனும் ததஸ்தவனு பஷ்யந்தி ஹேயேவேதி சாதவா. வியாசர் என்ன சொன்னார், ஜீவனுக்குள்ளே பரமாத்மா நிறைந்திருப்பதாலே மகான் 2 பேரையும் ஒண்ணுன்னு பார்க்கிறான்னு வியாசர் சொன்னார். பராசர பட்டரும் அகாரார்த்தோ விஷ்ணு, அகார வாசியனான விஷ்ணுவுக்கே அடிமைப்பட்டிருப்பவன் மகார வாசியனான ஜீவன். இது நம்மளுடைய ரகசிய திரைய கிரந்தங்கள் எல்லாம் ரொம்ப பறக்க சாதிக்கப்பட்டிருக்கிறதானது. இந்த அச்சேதனத்துவமான சாப்தமாக காட்டப்படல. ஓம் பூஹு அப்படின்றதுலேருந்து ஓம் சத்தியங்கிற வரைக்கும் படிக்கிறதுனால சேதன அச்சேதனங்களெல்லாம் பகவானுக்கு சேஷ பொருள்னு இது உணர்த்துகிறது அப்படிங்கிறதுனால இந்த ஓம்பூகுலேந்து ஓகும் சத்தியம் வரைக்கும் உள்ளதான ஏழு இந்த லீலா விபூதியை சொல்றது. ஆனா இந்த சந்தியாவந்தனத்துக்கு பாஷ்யம் பண்ண சுத பிரகாசிகாச்சார் இருக்காரு, அவர் இத லோகபரமா வச்சுக்காத, பூகுன்னா பூலோகம், புவஹான்னா புவர்லோகம், சுவஹான்னா சுவர்லோகங்கள்தான தேவலோகம், இப்படி லோகபரமா வச்சுக்காத, அத அத்தனையுமே பகவத் பரமாவே வச்சுண்டு அதுக்கு அர்த்தம் பண்றார். பூஹு சப்தமானது பவத் தஸ்மாத்து, இதனிடமிருந்து உண்டாகின்றதுங்கிறது ஒரு வியப்பத்தி. அதனாலே அது பிரம்மத்தினிடமிருந்துதானே எல்லாம் உண்டாகிறது. அதனாலே பூசப்தமானது பவத்யஸ்மாத், இதனிடமிருந்து உண்டாகின்றது அப்படின்னு சிருஷ்டியை சொல்லித்து காரணத்தை சொல்லித்து, சரி இந்த வஸ்துவுக்குத்தான் காரணம்னு ஒரு குறிப்பிட்டு சொல்லாமல், இந்த பூசப்தம் இருக்கிறதுனாலே சர்வ காரணனான அந்த பரபிரம்மத்தையே சொல்றதுன்னார். இப்போ புவஹா பூகுங்கிறதாவது வசிக்கிறத சொல்லும், புவஹாங்கிறது பவந்தி அஸ்மின்னு, இவனிடத்தில் எல்லாம் வசிக்கின்றன அப்படின்னு அர்த்தம். பவதி அயம், இவன் எல்லாவற்றிலும் வசிக்கிறான். இப்போ எல்லாமும் இவனிடத்தில் வசிக்கின்றன, இவனும் எல்லாவற்றிலும் வசிக்கிறான்னா என்ன அர்த்தம்? முதல் அர்த்தத்தினாலே சர்வ தாரகத்துவமும் பகிர்வியாப்தியும், ரெண்டாவது அர்த்தத்தினாலே சர்வ வியாபகத்துவமும் அந்தர்வியாப்தியும் சொல்றதா தெரிவா சொல்வார். இப்படிப்பட்ட பெருமையுடையவன் பரவாசுதேவன். எச்சகத்யஸ்மின் திருஷ்யதே சூயதே பிவா அந்தர்பகித்தக சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதான்னு. இப்படி இந்த லோகத்திலே நாம் எதை எதையெல்லாம் பார்க்கிறோமோ, எதையெல்லாம் காதால கேட்கிறோமோ, அது எல்லாவற்றுக்கும் உள்ளேயும் வெளியேயும் அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வியாபித்து நிற்கிறான் என்று வேதமும் சொல்லித்து, சர்வத்ர அசௌ சமந்தத்ய வசத்யத்வேதியவை ததசவாசுதேவேதி வித்பத்வி பரிவட்யதேன்னு. எல்லாவற்றிலும் எம்பெருமான் வசிக்கையாலும், எல்லா பொருள்களும் இவனிடத்திலே வசிக்கையாலும், வித்வான்களால் இவன் வாசுதேவன் என்று சொல்லப்படுகிறான் சொன்னான். வசந்தி தத்ர பூதானி பூதாத்மன்ய கிலாத்மனி சச பூதேஷு சேஷேஷு வகாரஸ்ததோவ்யயஹான். இப்போ இந்த பூதங்கள் எல்லாற்றையும் சரீரமாக கொண்டவனும், அப்படிப்பட்ட எல்லா பூதங்களுக்கும் ஆத்மாவாயிருப்பமான அந்த எம்பெருமானிடத்தில் பூதங்கள் வசிக்கின்றன, அந்த எம்பெருமானும் எல்லா பூதங்களிலும் வசிக்கிறான் அந்தரியாமியாக. ஆகையினாலே அழிவற்றவனான பகவான் வகாரத்துக்கு அர்த்தமாகிறான் விஷ்ணு புராணமும் சொல்லித்து, சுவஹா ஷூன் பிராணி பிரசவேங்கிறது தாது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பிராணிகளை உண்டாக்குறத சொல்றது அது. அதனால சுகுங்கிற பதத்தாலே பகவானாகிய தன்னாலே உண்டாக்கப்பட்ட வஸ்துகளை சொல்றது, அவைகளை அவன் அடைகின்றவனாகையினாலே சுவஹா எனப்படுபவன் சர்வேஸ்வரனே லோகமில்லே. இது சுந்தர பிரகாஷ் ஆச்சாருடைய ஒரு நிர்தேசம். சிருஷ்டுவா தேவானு பிரவிசத்துன்னு தைத்திரியத்திலையும் ஆனந்த வெள்ளியில பார்த்தோம். அதை சிருஷ்டிச்சு அவையே வியாபித்தார்னு. அப்போ இந்த வேத வாக்கியத்துக்கு இந்த என்னதான் அர்த்தம்னா, தானோர் பெருநூல் தன்னுள்ளே தோற்றி அதனுள் கண் வளரும் வானோர் பெருமான்னு ஆழ்வார் சொல்லலையோ அதேதான். ச ஏவ ஸ்ருஜஹான்னு விஷ்ணு புராணத்திலேயும் தன்னாலே சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துகளை எல்லாம் பகவான் வியாபிச்சிருக்காங்கிறதான இந்த அர்த்தமானது சொல்லப்பட்டது. சுவஹான்னு சொன்னா என்ன அர்த்தம், ஜகத்தை சிருஷ்டிப்பவன் பகவான் அப்படின்னு சொல்றதாரு. இது ஸ்திதி சம்ஹாராதிகளுக்கு உபலக்ஷணம். சிருஷ்டி மட்டும்தானே சொல்றதுன்னா, அது சிருஷ்டி மட்டுமில்லை ஸ்திதி சம்ஹாராதிகளுக்கும் அது உபலக்ஷணமா வச்சுக்கணும். இப்போ பூங்கிற இடத்திலே பகவான் உபாதான காரணம், இங்கு அவனே நிமித்த காரணம். ஜெகத் வியாபார வர்ஜம் வருதுனாலே சூத்திரத்துல இந்த ஜெகத் சிருஷ்டி முதலானவை இதர சேதனாளுக்கு கிடையாதுன்னு வியாசர் ஸ்பஷ்டமா சொல்லிருக்காரோனோ, அதனால இந்த சதுர்முகனான பிரம்மன் முதலியோர் சிருஷ்டியை நடத்தி போடுவதாக நாம் கேட்கிறோமேனா, பகவத் ஆஜ்ஞையினாலே அவனுடைய சக்தியினாலே அவர்கள் நடத்தி போகிறார்கள். அவ்வளவுதான். சிருஷ்டி ஸ்திதி அந்த கரணீம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம் சந்ஞாம் யாதி பகவான் ஏக ஏவ ஜனார்தனஹா. ஜனார்தனனான பகவான் ஒருவனே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை நடத்தும் பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற சப்ஞைகளை அடைகிறான் அப்படின்னு. இந்த பிரம்மருத்ரர்களை சரீரமாக கொண்டும் விஷ்ணுவாக அவதரித்தும் சிருஷ்டியாதிகளை பண்றான், அதனாலே இவன் ஜகத்துக்கு நிமித்த காரணமாகிறான். மகஹா மகியதே இதி மகஹா, அதாவது எல்லாராலும் பூஜிக்கப்படுவதாலே பகவான் மகஹா எனப்படுகிறான். மகசப்தார்த்தத்துக்கு மக பூஜாயாம்ங்கிறது தாத்து. அதுல அந்த தாத்து எடுத்துக்கிட்டோம்னா மகங்கிறது தேஜஸ சொல்றது, அப்ப இவன் தேஜோமயமாயிருப்பவன் வச்சுக்கலாம். அது எப்படிப்பட்ட தேஜஸ்ன்னு குறிப்பிட்டு சொல்லாமல் இங்கே விட்டதனாலே அது ஆதித்யனுடையதும் அக்னியுடையதும் போல அந்த தேஜஸ் இருக்கோ அப்படின்னா, அதெல்லாம் அணுக ஒட்டாததான தேஜஸ். ஆனால் அடியவர்கள் இந்த தேஜஸை அணுகினால் சந்திரன் போலேயும் சுவரணம் போலேயும் குளிச்சு விருந்தியவனாக காட்சியளிப்பதனாலே மகியதே இதி மகா. ஆதித்ய வர்ணம் புருஷம் ஹிரண்மய புருஷா வித்யுத புருஷாத் வித்யுல்லேகேவஸ்வர நக்ஷத்ராணி ரூபம். இப்படிலாம் பார்த்தோமே இந்த உத்கோஷங்கள்லாம் இந்த எம்பெருமானதான் சொல்றது. பிரசன்ன ஆதித்ய வர்ச்சசம், குளிர்ந்ததான ஆதித்யனை போன்ற ஒளி உள்ளவர். இது ஆதித்யன் எப்போதும் குளிர்ச்சி உண்டோன்னா கிடையாது, ஆனா பகவான்கிட்டே இருக்கு. சந்திரகாந்தானம் ராமம்னு சொன்னா, அப்போ சந்திர பாஸ்கர வர்ச்சசம்னு சொன்னா, சந்திரகாந்தானம் ராமம்னு சொன்னா, ஹேம சமான வர்ணம்னு வர்ணிச்சா. இதேதான் முளைக்க நிறை குறுங்குடியுள் முகிலைன்னு அந்த திரு நெடுந்தாண்டகத்திலே கரியனுடைய அருள் வாக்கு. புனலுருவாய் அனலுருவில், அதே திருநெடுந்தாண்டகத்தில் ஆண்டாலும் கதிர்மதியம் போல் முகத்தான் மலர் கதிரின் சுடருடும் உடம்பாய். இப்படி ஆழ்வார்கள் பலபடியாக இதிலே அழங்கால் படுறார். அதனாலே இந்த மகியத்தே இதி மகஹாங்கிற சொல்லப்படுறதான மகஹா என்பது பூஜாயாம் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. தேஜஸ் சொல்றது, அந்த தேஜஸ் எப்படிப்பட்டதுன்னா சூரியனை போலையும் அக்னியை போலேயும் பிரகாசமா இருக்கும், ஆனா அந்த பிரகாசத்துல சூடு இருக்காது, அது சந்திரனுடைய குளிர்ச்சியை தன்னிடத்திலேயே கொண்டிருக்கும்னு வச்சுக்கணும். ஜனஹா ஜாதான் நயதீதி ஜனஹா அப்படிங்கறது உற்பத்தி. அப்போ சகல ஜீவராசிகளாயும் அவாவா கர்மத்துக்கு ஏத்த மாதிரி நடத்திண்டு போறதுன்னு ஒரு அர்த்தம். அப்போ அந்தர்யாமியா இருந்து பகவான் எல்லாவற்றையும் நியமிக்கிறான் அர்த்தத்தை இங்கே தருது. அந்த பிரவிஷ்ட சாஸ்தானாம் அப்படின்னு சொல்லலையா, ஆழ்வாரும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன்னு சொன்னாரே, அப்போ இந்த லோகத்தை விடுறான்னு அர்த்தம். தபஹா தபஹான்னா சூரியன் அக்னி முதலான தேஜசுக்கள் இருந்து அவன் தபிக்கிறானாகினாலே தபஹா. இப்போ இந்த தபிப்பதும் போகணும், அது இல்லைன்னா பயிர் பச்சைகள் உண்டாகாது, ஒரு பொருளும் காயாது. இப்போ மழை பெஞ்சுடுத்து அப்போ அந்த சூரிய வெப்பத்தினாலே அது உலரலைன்னா என்ன ஆகும், ஒன்றும் வேண்டாம், நம்மளே நம்ம கட்டின வேஷ்டியோ இல்ல பொன்னாடி கட்டின புடவை வங்கியோ தோச்சு போட்டாள்னா அந்த சூரியனால என்ன ஆறுது, என்னன்னா சுக்கா காஞ்சி போடுறதும் அப்போ காயும் வைக்கணும். அதனால சூரியன் அக்னி முதல்ல முன்னால அந்த மாதிரி தப்பிக்கலேன்னார். இங்கே தபஹான்னு தப்பிக்கிறத சொல்றாரு, என்ன சொன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரடையான்னா இருக்கு. தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி, எவனுடைய ஒளியினாலே இவையெல்லாம் ஒளிவிடுகின்றனவோன்னு வச்சுக்கணும். அப்போ இங்கே எம்பெருமானுடைய அந்த தபஹான்னு அவனுடைய தேஜஸினாலே மற்ற தேஜஸ் இருக்கிற மாதிரி தெரியல பொருள்கள் எல்லாம் ஒளி விடுகின்றன அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன சூரியஸ்தபதி தேஜசேத்தா அப்படின்னு சொல்லிட்டு எந்த பரபிரம்மத்தினுடைய ஒளியினாலே பிரகாசப்படுத்தப்பட்டவனாய் சூரியன் ஒளிவிடுகிறானோ அப்படின்னு யஸ்ய ஆதித்யோ உபயுஜபாதின்னு சொன்னாரோனோ அந்த மாதிரி இத கீதையும் ரொம்ப அழகா சொல்லிச்சு. யதாதித்யகதம் தேஜா ஜகத்பா யசதே கிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். இந்த லோகத்தையெல்லாம் பிரகாசிக்க பண்ற சூரிய தேஜஸும் சந்திராக்னியுடைய தேஜஸும் என்னுடைய தேஜசேன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பகவான் கீதையில சொல்றான். அதுக்கப்புறம் சத்தியம் ஏழாவது வியாபதி, இது சொரூபத்தாலும் சுபாவத்தாலும் விகாரம் இல்லாது இருக்கிறவன்கிறத சொல்லும். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம சத்திய சத். இங்க சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு பார்த்தோமோ முதல்லையே அந்த ஆனந்தவல்லியில. அப்போ வேத வேதாந்தங்கள்லாம் இப்படிப்பட்ட சொரூபத்தாலும் சுபாவத்தாலும் விகாரமற்றிருப்பவான எம்பெருமானைத்தானே உத்கோஷிக்கின்றன. அதனால பூஹு புவகா முதலிய ஒவ்வொன்றோடும் பிரணவத்தை படிச்சிருக்கிறதுனாலே இவ ஒன்னொன்னும் தனித்தனி மந்திரம்னு வச்சுக்கணும். இப்படிப்பட்ட சுரூப சுபாவங்களையுடைய அகாரவாசியனான பகவானுக்கே அடிமைப்பட்டது இந்த ஆத்மவஸ்துன்னு தெரிவிக்கிறதுக்காக அங்கே ஒவ்வொரு இடத்திலும் ஓங்காரம் ஆவர்த்தி பண்ணப்படுறது. இப்படிப்பட்ட பரபிரம்மம் எதுவோ அது எதுன்னு மேல் மந்திரங்களோட சேர்த்துண்டும் ஒரு சொல்லலாம். இது ஒரு வகையான நிர்வாகம். இந்த ஓங்காரம்னு சொல்றமே இந்த பிரணவம் ஓம்ங்கிற இதுக்கு அந்த பிரணவத்துக்கு ரிஷி பிரம்மா, சந்தசு காயத்ரி, தேவத சாட்சாத் பரமாத்மாவே. அப்போ புருஹுங்கிறதான ஏழு வியாகிருதிகளுக்கு ரிஷி வாமதேவர், சந்தசு காயத்ரி, பிரம்மா தேவத்தேன்னு ஸ்ருத பிரகாஷ் ஆச்சார் சாய்ச்சிருக்கார். ஆனாலும் சில பேரு இல்ல, அது தனித்தனியே, ஒரு ஒரு ரிஷி ஒரு ஒரு சந்தசு எல்லாம் தனித்தனியேன்னு சில பேர் சொல்றா. அதுக்கு உதாரணமா அவ சொல்றது, நாம சந்தியாவந்தர் மந்திரத்தை சொல்றோம் பாருங்க, அத்ரி பிருகு புஷ்ப சிஷ்ட கௌதம காஸ்யப ஆங்கீரசன்னு சொல்றோமே, அவ ஏழு பேரும் இந்த ஏழு வியாகிருதிகளுக்கும் ரிஷிகள். அதுக்கப்புறம் காயத்ரி உஷ்ணிக் அனுஷ்டி விருந்தி பங்கி திருஷ்டு ஜெகத்தின்னு சொல்றோமே, அந்த ஏழு சந்தசுக்கள் இந்த ஏழுக்கும், அக்னி வாயு அர்க்க வாகீஷ வருண இந்திர விஸ்வே தேவான்னு சொல்றோமே, அந்த அது இந்த ஏழுக்கும் தேவதைகள் அப்படின்னு. இந்த ஏழு தேவதைகளையும் ஏழு சந்தசுகளையும் ஏழு ரிஷிகளையும் கொண்ட எந்த ஒரு எம்பெருமான் இவையற்றையெல்லாம் சரீரமாக கொண்டிருக்கிறானோ அவனே பரபிரம்மம், அவனே ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு அர்த்தம். அப்போ எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாயிருக்கிற பகவானே இந்த மந்திர பிரதிபாத்தியமான தேவதேன்னு வேதாந்திகளுடையதான ஒரு தீர்க்கமான கொள்கையும் அதுவே. சரி, ஓங்காரத்தை பத்தி பார்த்தோம், வியாகிருதிகளை பத்தி பார்த்தோம், இவத்தினுடைய உற்பத்திய வேதாந்தத்தில வேதத்திலேயும் சரி புராண இதிகாசிலேயும் சில விற்த்தாந்தங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுல பகுரிஷ பிராமணம்னு ஒரு இது, அதுல பகவான் என்ன, பிரஜாபதி காமயத பிரஜாயே ஏதி, பகவான் தான் பலபடியாக ஆக வேணும்னு நினைச்சானா விரும்பினான், அதற்கு அனுகுணமா சங்கல்பத்தை பண்ணினான். அப்படி சங்கல்பத்தை பண்ணி இந்த பூமி அந்தரிக்ஷம் தேவலோகம் இத்தியாதிகளை எல்லாம் சிருஷ்டி பண்ணா, அப்படி சிருஷ்டி பண்ணப்பட்ட லோகத்தை எல்லாம் குறிச்சு மறுபடியும் சங்கல்பித்தான். அப்படி சங்கல்ப விஷயமான அந்த லோகங்களிலிருந்து மூன்று ஜோதிஷ் உண்டாச்சு. அந்த மூன்று ஜோதிஷிலிருந்து அக்னியும், பிருத்திவிலேருந்து அக்னியும், அந்தரிக்ஷத்திலேருந்து வாயுவும், சொர்க்கத்திலேருந்து சூரியனும் உண்டானார்கள். அந்த ஜோதிஷர்களை குறித்தும் திரும்பவும் சங்கல்பம் பண்ணா, அதிலிருந்து பரிசுத்தமான மூன்று வியாகிருதிகள் உண்டாயின, அது ரிக்வேதத்திலிருந்து பூன்னும் யஜுர்வேதத்திலிருந்து புவஹான்னும் சாமவேதத்திலிருந்து சுவஹான்னும் உண்டாச்சு. திரும்பவும் அவற்றை சங்கல்பம் பண்ணா பகவான், அதிலிருந்து அகார உகார மகாரமான மூன்று எழுத்துக்கள் தோன்றின. அத்தையெல்லாம் பரமபுருஷனான பகவான் ஒன்னா சேர்த்தான், அதுவே ஓங்காரமாச்சு. அந்த ஓங்காரத்திலே இப்படி எல்லாவற்றையும் அது வியாபித்திருக்கிறது. இதுவே சுவர்லோகம். ஓங்காரமே பிரகாசிக்கும்படியான சூரியன் இப்படி சொல்லிட்டு, இந்த பிரஜாபதியானவர் லோகங்களை குறிச்சு சங்கல்பிச்சாராம். அவையிலேருந்து மூன்று வித்தைகள் வேதங்கள் உண்டாச்சு. அதை குறிச்சும் சங்கல்பே பூஹு பூர் புவ சுவஹா என்ற மூன்று அக்ஷரங்களும் உண்டாச்சு இப்படின்னு சொல்றார். பிரஜாபதி லோகானத்யபதி ேபியஸ்திரயோவித்யாசம்பிரஸ்மானு, இப்படி பிரணவமே வேதம், அதுவே பிரம்மம் அப்படின்னு உபனிஷத்து சொல்லிருக்கே. அதனால ஓங்காரத்தினுடையமும் பூராதி வியாகிருதியினுடையமும் பெருமைகள் அவ்வளவு பேசியிருக்கா, அதை பத்தி அவ்வளவு விளக்கியிருக்கா. அதனால இதுலேருந்து நாம எல்லாம் பகவானே அப்படிங்கறத வச்சுண்டு அதுக்கு மேல பிராணாயாமத்திலே அடுத்தபடியாக உச்சரிக்கப்படுகிறதான அந்த காயத்ரி மந்திரம், இதனுடைய பெருமையும் பொருளும் அதை நம்ம சொல்ல போனோம்னா அது வாசாம கோஷரம். வைஷ்ணவர்களோடும் சைவர்களோடும் அத்வைத்திகளோடும் துவைத்திகளோடும் மந்திரங்களை ஒத்துக்கொள்கின்ற அனைத்து மக்களோடும் அது நம்மளுடைய வைஷ்ணவா விசிஷ்டாத்வைத்தியா தான் இருக்கணும்னு இல்லை, எல்லாரோடும் வாசியர சர்வ பிராமணனாலும் ஆதரித்து அனுசந்திக்கிற ஒரே மந்திரம், அனுசந்திக்கப்படுற ஒரே மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம் தான். இது சர்வ மத சம்மதமான மந்திரம். ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் இதுக்கு வியாக்கியானம் ரொம்ப பெருசா பண்ணிருக்கு. ஆனா ஒரு ஒரு அத்வைத்தி ஒரு மாதிரி அர்த்தம் பண்ற, விசிஷ்டாத்வைத்தியான நாம ஒரு மாதிரி அர்த்தம் பண்றோம், துவைத்திகள் வேற மாதிரி பண்ற, செய்வாள் வேற மாதிரி பண்ற, இப்படி அபாவாளுக்கு தகுந்த மாதிரி அபாவா காயத்ரிக்கு அர்த்தம் பண்ணிக்கிறாளே தவிர காயத்ரி மந்திரம்ங்கிறது என்னமோ ஒன்னாதான் இருக்கு. அத முதல்ல பிரணவத்தோட முதல்ல ஏழு தனியா சொல்லிச்சு, இப்ப அந்த மூணு மட்டும் தனியா சொல்றது. ஓம் பூத் புவஸ்ஸுவஹா தத்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந ப்ரசோதயாத். அதாவது சவிதுஹு லோகங்களையெல்லாம் சிருஷ்டித்தவனாகிய தேவஸ்ய அந்த எம்பெருமான் நாராயணனுடையதும் வரேண்யம் எல்லாராலும் வரிக்கத் தகுந்ததுமான தத்பர்தஹா அந்த குணலனர்னு சொல்றாமே அந்த கல்யாண குணங்களுடைய கூட்டத்தை தீமஹி நாம் தியானம் செய்வோமாக. யஹா எந்த எம்பெருமானானவன் நஹா நம்முடைய நம் எல்லாருடையவும் தியஹா புத்திகளை பிரச்சோதயாத்து தன் விஷயமான உபாசன கைங்கரியாதிகளிலே மூட்டுகிறாரோ தூண்டுகிறாரோ அப்படின்னு அர்த்தம். இத வேற விதமாகவும் சொன்னார் தேவஸ்யா. அப்போ பிரகாசம் முதலான குணங்களையுடைய சவிதுஹு சூரியனுக்குள்ளே எழுந்தருளி இருப்பவர். அங்க முதல்ல சவிதுஹுனா லோகங்களை சிருஷ்டிச்சவர், இங்கே சவிதுகுனா சூரியனுக்கு அந்தர்யாமியாய் இருப்பதென்ற பகவான் அர்த்தம். வரேண்யம் அதுல எல்லாராலும் வரிக்கப்படுபவன் அர்த்தம். பர்தஹா ஒளிமயமான திவ்ய மங்கள விக்கிரக விசிஷ்டனாயிருக்கிறான், அப்படிப்பட்ட பகவானை தீமஹி தியானம் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். இது சவிதுஹு தேவஸ்ய வரேண்யம் தத்பர்தஹா தீமஹி தேவனாகிய சூரியனுக்கு உள்ளே இருப்பதாய் எல்லாராலும் விரும்பப்படுவதாயிருக்கும் அந்த தேஜஸை தியானிக்கிறோம். தேவஸ்ய பிரகாசித்துக் கொண்டிருக்கும்படியான ஸ்தோத்திரம் செய்ய தகுந்தவனான அர்த்தம், ஆயிரம் கிரணங்களை உடையவனானவன் அர்த்தம். சவிதுஹு அந்த சூரியனுடைய சூரிய மண்டலத்தில் உள்ள அப்படின்னு வச்சுக்கணும். வரேண்யம் தத்பர்தஹா அந்த உபாசிக்க தகுந்ததான அந்த தேஜஸ் இருக்கே தது அது பல ஸ்ருதிகளிலே படிக்கப்பட்டிருக்கிறது. யயேஷஹ அந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே ஹிரண்யஸ்ருஷர் ஹிரண்யகேச ப்ரணவக சர்வ ஏவ சுவர்ணஹ தஸ்ய யதா கத்யாசம் புண்டரீகமேவமக்ஷணி. இதுலதான பாஷிகாரர் பதிவும் ஆச்சாரியனுக்குமே விரோதம் வந்தது. இந்த சூரியனுக்கு நடுவிலே ரொம்ப தங்கம் போன்று ஜொலிப்பவனாய் பொன்மயனாய் எம்பெருமானுடைய மீசையும் பொண்ணும் உருத்துங்கிறதுல வேறும். ஏன்னா பொன் போன்ற மீசையை உடையவனாய் அவனுடைய தலைமுடியும் தங்கம் உருத்து. அப்போ பொன் போன்ற திருக்குற கற்றைகளை உடையவனாய் அப்போ நகம் வரையில எல்லாமே பொன்னா இருக்குன்னு உருத்து. அப்படிப்பட்ட ஒரு தங்கமயமான புருஷன் எவன் ஒருவன் காணப்படுகிறானோ அவனுக்கு சூரியனாலே எப்படி தாமரை பூவானது மலர்கின்றதோ அப்படிப்பட்ட மலர்ந்த தாமரை பூவை போன்ற ரெண்டு கண்கள் இருக்கு அப்படின்னு வேதம் சொல்றது, சாந்தோக்கியம் சொல்றது இல்லையோனோ. அதனாலே இந்த புண்டரீகாட்சனாகிய தேஜஸே இங்கே சொல்லப்படுபவன். அப்போ ஆதித்ய மண்டலத்தின் நடுவிலே எழுந்தருளி இருக்கிற இந்த பரம புருஷனே ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கறத இங்கே தெரிஞ்சுக்கணும். ஈஸ்வரம் புருஷாக்கியம் து சத்ய தர்மானம் அச்சுதம் பர்காத்யம் விஷ்ணு சந்தியம் து யாத்வா அமிர்தம் உபாஸ்னுதே. ஈஸ்வரனாய் புருஷன் என்று பெயரை தன்னிடத்திலே கொண்டவனாய் சரணாகத ரக்ஷணமாகிற சத்தியமான தர்மத்தை தன்னிடத்திலே உடையவனாய் அச்சுதன்கிறதான ஆசிரிதர்களை நழுவ விடாத அச்சுதனாய் பர்க்கம் ஒளி எனப்படுபவனாய் விஷ்ணு என்னும் திருநாமத்தை உடையவனான பரம புருஷனை தியானித்து மோக்ஷத்தை அடைகிறான். இப்போ ஜீவனுக்கு உள்ளே இருக்கிறவனும் ஹிருதயாகாசத்தில வெளியிலே உள்ள சூரிய மண்டலத்தின் நடுவிலே புகையே இல்லாம எரிஞ்சுகின்றிருக்கிற அக்னிக்கு உள்ளேயும் இப்படி விசித்திரமா எல்லா இடத்திலையும் பிரகாசிப்பவன் எம்பெருமான். சத்தியமான தர்மத்தையுடைய நியந்தா அவன் ஹிரண்ய வர்ணனான பகவான் அவன் பரமபுருஷன். விஷ்ணு என்னும் பெயரையுடைய அதுவே ஆகாசம். சூரிய மத்தியிலே சோமன் இருக்கிறான், அவனுக்கு நடுவில் அக்னி இருக்கிறான், அக்னிக்கு நடுவில் சுத்தசத்துவம் இருக்கு, சுத்தசத்துவத்தினுடைய நடுவிலே அச்சுதன் இருக்கான்னு யோக யாஜ்ஞி வைக்கிறாரே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ரவி மத்தியே சிதசோமஹா சசிய மத்தியே ஹுதாசனஹா தேஜோத் மத்தியே சிதம் சத்வம் சத்வமத்தியே சிதோச்சுதா ஏஷவை புருஷோ விஷ்ணு வியக்தா வியக்த சனாதனஹா. அப்போ சூரியன் நடுவிலே சோமன் அதாவது சந்திரன், அவனுக்கு நடுவிலே அக்னி, அந்த அக்னிக்கு நடுவிலே சுத்தசத்துவமான எம்பெருமானுடைய திருமேனி, அந்த திருமேனிக்குள்ளே ஆசிரதர்களை எல்லாம் நழுவுடாத அச்சுதன் எழுந்திருக்கிறான். இவன்தான் ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சமாகவும் மிக தொன்மையானவனாகவும் பரமபுருஷன் என்னும் பெயரையுடைய விஷ்ணுவாகவும் இருக்கிறான்னு யமஸ்மிருதி சொல்லித்து சங்கஸ்மிருதி சொல்லித்து இப்படி எல்லா ஸ்மிருதிகளையும் அந்த தாத்ரேய தத்தாத்ரேயர்னு இருந்தாலே அவருடைய ஸ்மிருதியிலே கூட யோசௌ விஷ்ணவாக்கிய ஆதித்யே புருஷோந்தர் நிதிஷ்டிதா சோகம் நாராயணோ தேவஹா புருஷோ லோகபாவனஹான்னு அந்த லோகபாவனத்தை அங்கேயும் சொல்ற. இதே மாதிரி வித்யா சகாயத்வம் மமாதித்யத்வம் சனாதனம் கபிலம் பிராகுராச்சாரியா சாங்கியா நிச்சயான்னு இப்படி திருடமான அத்தியவசாயத்தையுடையதான சாங்கியாச்சாரியும் கூட பழமையான என்னை சூரிய மண்டலத்தின் நடுவிலே வித்தியுடைய கூடிய கபிலனாக சொல்றாவா. சாங்கியாலும் அந்த எம்பெருமான கபிலனா சொல்றா அப்படின்னு பாக்கிறோம். தேயசதாசவித்ர மண்டல மத்தியவர்த்தி நாராயண ஸ்ரீசானுசன்னிவிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவான் கிரீடி ஹாரி ஹிரண்மயவ புத்திர சங்க சக்கரஹான்னு சூரிய மண்டலத்திலே நடுவிலே எழுந்தருளியிருப்பவனாய், கமலாசனத்திலே உட்கார்ந்திருப்பவனாய், அழகான தோள்வளைகள் என்ன, மகர குண்டலங்கள் என்ன, கிரீடம் என்ன, ஹாரம் என்ன, இவற்றை தரித்துக் கொண்டிருப்பவனாய், சுவர்ணமயமான திருமேனியை உடையவனாய், சங்கர சக்கரதாரியாய் நாராயணன் எப்பொழுதும் நம்மாலே தியானிக்கத்தக்கவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இது நரசிம்ம புராணத்துல சொன்னது. இப்படி எத்தனையோ இத சொல்லு போலாம். இதுக்கு மேல இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய ஒரு விசதமான அர்த்தத்தை அடுத்த இதுல பொறுத்திருந்து அறிவிப்போம்னு சொல்லிட்டு தகவல்தான் அடிகேன் விடைபெற்றுள்ளேன். கவிசார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம.